ఉపవేతినమూర్ధ్వపుండ్రవంతం త్రజగత్పుణ్యఫలం త్రిదండహస్తం శరణాగత సార్థవాహమీడే శిఖయా శేఖరినం పతిం యతీనాం అస్మత్ గురు పరంపరాయే నమః. இந்த ஆனந்தாத்யகிரணத்துல முதல் சூத்திரம் சேவித்தோம், ஆனந்தாதய பிரதானத்திய அப்படின்ற சூத்திரார்த்தத்தை சேவித்து முடித்தோம். அதுல சத்ஞானத்துவ அனந்தத்துவ ஆனந்தத்துவ அமலத்துவம்னு அஞ்சு ஸ்வரூப நிரூபக தர்மங்கள், அந்த ஸ்வரூப நிரூபக தர்மங்களானது அனைத்து பிரம்ம வித்தியைகளிலுமே உபசம்ஹாரம் பண்ணணும். இது ஆனந்தமய ஆனந்த வழியில தான் படிச்சிருக்கு, ஆனந்தமய வித்தியில தான் படிக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் கூட சொரூபத்தை நிரூபிக்க வந்தது, சொரூபத்தை நிரூபிக்க வந்ததுனால அந்த குணங்கள் அதுலதான் சேரணும். ஒவ்வொரு வித்தியிலையும் பிரம்மஸ்வரூபத்தை சொல்றதுனால அது வந்தாகணும் அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே அவ ஆக்ஷேபம் பண்றான். சரி, பிரம்மஸ்வரூப நிரூபக தர்மங்கள் நீ சொல்றியோ இல்லையோ, இப்ப அங்கேயே என்ன இருக்கு, இந்த ஆனந்தமய வித்தியிலேயே சில வாக்கியங்கள் இருக்கு, அந்த வாக்கியங்களுக்கு என்ன அர்த்தம் சொல்ல போற அப்படின்னு அவன் கேக்குறான். என்ன கேக்குறான்னாக்க, அங்க வந்து சத்ய பிரியமே வசிரா மோதோ தட்சிண பக்ஷ பிரமோத உத்தர பக்ஷ அப்படின்னு இருக்கு. அந்த எம்பெருமானுக்கு ஆனந்தமய சுரூபனான பரமாத்மாவுக்கு பிரியம் சிரசா இருக்கு, மோதகா தட்சிணஹஸ்தமா இருக்கு, தட்சிண பக்ஷம் வலது ரக்கையா இருக்கு, அது ஒரு பறவை. அந்த பறவைக்கு இந்த மோதம், மோதம்னா சந்தோஷம், பிரமோதம் இன்னும் விசேஷமான சந்தோஷம், அது நிறைய அர்த்தம் சொல்றோம், அதெல்லாம் இப்ப வேண்டாம். பொதுவா ஆனந்தத்தை கொடுக்கறது, ஏன்னா ஆனந்தமயனான எம்பெருமானுக்கு இந்த மாதிரி இருக்கு, பிரியம் மோதம் பிரமோதம் இவைகளை அங்க உருவகப்படுத்துறது. உருவகப்படுத்துறது என்ன உருவகப்படுத்துறது அப்படின்னாக்க, இந்த பகவானுக்கு ஆனந்தமயனுக்கு பிரியம்ங்கிறது சிரசா இருக்கு, மோதம் அப்படிங்கிறது வலது ரக்கையா இருக்கு, பிரமோதம்ங்கிறது இடது ரக்கையா இருக்கு, இறக்கை ஒரு பட்சிக்கு இருக்குமோ இல்லையோ அந்த மாதிரிலாம் இருக்கு. இப்ப நீங்க வந்து இத ஒத்துண்டாக்க, குணங்கள் இந்த எம்பெருமானை விட்டு பிரியாது, எம்பெருமானை விட்டு இந்த குணங்கள் பிரியாததுனால அந்த சுரூப நிரூப தர்மங்கள் எல்லா வித்தியிலையும் அனுவர்த்திக்கணும், அனுசந்திக்கணும், உபசம்ஹாரம் பண்ணணும் அப்படின்னு தானே சொன்னீங்க சித்தாந்தத்துல. அப்படியானாக்கா சசிய பிரியமே விசரக சிரக மோதோ தட்சிண பக்ஷா பிரமோத உத்தர பக்ஷான்னா இருக்கு, அதுக்கெல்லாம் என்ன சொல்றது அப்படின்னுட்டு கேள்வி வரும். அது அவைகளும் வரணும்னு ஆயிடுமே, ஏன்னா அதே பிரகரணத்துல தான் இவைகள்லாம் படிக்கப்பட்டிருக்கு. பிரிய சிரஸ்தம், பிரியமானது சிரசா இருக்கு, மோதமானது இது வந்து உத்தமர் சுவாமி எழுதுற பிரியம் அப்படின்னாக்க ஒரு வஸ்து, அந்த வஸ்துவை பார்த்துட்டு எனக்கு வேணும் அப்படின்னு ஆசை வந்ததுன்னு போங்கோ, அதுக்கு பிரியம்னு பேரும். அந்த வஸ்துவ யாருதோ அது, அவர் என்ன பண்றாருனாக்க, இன்னொருத்த இந்த வஸ்து உனக்கு தான் தரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டா உண்டாரு சந்தோஷம் இருக்கு பாருங்கோ, அதுக்கு மோதம்னு பேரும். கையிலேயே எடுத்து கொடுத்துட்டார், இது உமக்கு தான் இது அப்படின்னு கொடுத்துட்டாரு சார். கொடுத்துட்டாக்க அப்ப உண்டாகிற ஆனந்தத்துக்கு பிரமோதம்னு பேருன்னுட்டு இந்த சுவாப்ன பதார்த்தங்களை வந்து சொல்லச்ச ஆனந்தோ முதகா பிரமோத சிரஜதேன்னு இருக்கு, அதுக்கு அர்த்தம் அது மாதிரி சரிச்சிருக்க. அங்க பொதுவா அது அர்த்தம் ஒரு ஜீவனத்து கிடைக்கிறத பத்தி சொல்றது, அதை வச்சு அங்க வியாக்கியானம் பண்ணிருக்க. இங்க என்னன்னாக்க பகவானுடைய ஆனந்தத்தை பிரித்து சொல்றது, அது பிரித்து சொல்லச்ச அவனுக்கு எத்தனையோ விதமான ஆனந்தங்கள் இருக்கு, அதுல பிரியம்னு ஒண்ணு, மோதம்னு ஒண்ணு, பிரமோதம்னு ஒண்ணு, அதனால இவைகள்லாம் ஒன்னா சேர்ந்து இப்படி இருக்கணும் அவைகள்லாம் வந்து இந்த வித்யையிலேயே படிக்கப்பட்டிருக்கு. இந்த வித்யையிலேயே பிரம்மஸ்வரூப குணங்கள்லாம் எப்படி படிக்கப்பட்டிருக்குதோ, சத்தியஞானம் நந்தம் பிரம்ம ஆனந்தோ பிரம்ம இதெல்லாம் எப்படி படிக்கப்பட்டிருக்குதோ, அந்த மாதிரியாக இந்த பிரியசிரஸ்வாதிகள் எல்லாம் கூட அங்க படிக்கப்பட்டிருக்கு. அப்படி படிக்கப்பட்டிருக்கிறதுனால அவைகள் கூட இங்க வரட்டுமே, எல்லா வித்தியகள்லயும் இது அன்வயிச்சுட்டு போட்டுமே, அது இல்லைன்னு எப்படி நீ சொல்ல முடியும்? ஏன்னா இவைகள் வேணும்னா அவைகளும் வரணும், அவைகள் வேண்டாம்னாக்க இவைகள் வர வேண்டாம். ஆனந்தாதிகள்னா வந்தே ஆகணும்னு சொன்னா இவைகள்ல கூட குண அபதக்சித்தம், குணி இருக்கே குணத்தை உடைய பிரம்மம் அது அபதக்சித்தம், அதுக்கு இந்த குணங்கள்லாம் பிரிக்க முடியாததா இருக்குது. அது பிரிக்க முடியாததா இருக்குதுன்னாக்க இந்த பிரியசரஸ்வாதிகள்லாம் கூட பிரிக்க முடியாது தானே, அதனால அவைகளும் வரட்டும். இந்த பிரியசரஸ்வாதிகள் வரக்கூடாதுன்னு ஏதாவது நீ காரணம் சொன்னியானாக்க அப்போ இதுவும் வர வேண்டாம், ஆனந்தத்வாதிகள்லாம் கூட வேண்டாமே அப்படின்னு ஆக்ஷேபிக்கிறார். அதற்கு என்ன பதில் சொல்ற? அது தப்பு, நீங்க சொல்றது வராது. பொதுவா பிரம்மங்கிறது என்னது தெரியுமா? சத்தியம் ஞானமனந்தம் பிரம்மன்னு சொன்னோம். சத்திய சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? விகாரமற்றது அப்படின்னு அர்த்தம். விகாரமற்றது அப்படின்னு அர்த்தம். விகாரமற்றதுன்னாக்க ஒரு அச்சேதனத்துக்கு தான் விகாரங்கள்லாம் இருக்கும். ஒரு மண்ணு கடமா மாறுறது, கடம் பானை கபாலமா மாறுறது, கபாலம் கபாலிக்கியா மாறுறது, இப்படி எல்லாம் மாறிடும். இத மாதிரி மாறுறதுன்றது ஒரு அச்சேதனத்துக்கு தானே வரும், ஜட வஸ்துவுக்கு தான் வரும். ஆனால் எம்பெருமானம் அப்படிப்பட்டவும் கிடையாது, ஜீவாத்மாவுக்கே அதெல்லாம் கிடையாது. விகார ரஹிதன் அப்படின்னா ஜீவாத்மாவுக்கே அது மாதிரிதான் சொல்றோம். அப்படி இருக்கிற சமயத்துல பரமாத்மாவுக்கு இத மாதிரி சத்தியம்னாக்க விகாரமற்றவன், ஜட வஸ்துவிலிருந்து விலட்சணமானவன் அப்படின்னு அர்த்தம். இப்போ பிரியமானது சிரசா இருக்குது, பிரியம்தான் சிரசு, மோதம் தான் வலது ரெக்க, பிரமோதம் தான் இடது ரெக்கன்னு சொன்னா இந்த பிரியத்துவம் மோதத்துவம் பிரமோதத்துவம் அது ஆனந்தத்தினுடைய வகையை அறிந்துட்டு போட்டோம். ஆனா நீங்க வந்து உருவகப்படுத்துறீங்களே, இது சிரசு இது வலது ரெக்க இது இடது ரெக்கன்னு. அவைகள்லாம் என்னது? ஒரு அவயவம், ஒரு உடம்பு இருக்குது, அந்த உடம்புக்கு எத்தனையோ அவயவங்கள் இருக்கு, அந்த அவயவங்களை சொல்றது. இந்த அவயவங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க விகாரத்தோட கூறினது மாறிண்டே இருக்கும், அதெல்லாம் மாறிண்டே இருக்கும். இப்படி மாறிண்டே இருக்கிறதுனால சுரூபத்துல இதெல்லாம் வராது, சுரூபத்துல வரவே வராது. ஏன்னா பிரம்மஸ்வரூபம்ன்றது எப்படிப்பட்டது? அதாவது பகவான் வந்து எத்தனையோ ரூபம் எடுத்துக்கிறோம், மனப்பறிப்போடு அழுக்குமாரிட சாதியில் தான் பிறந்து தனக்கு வேண்டியிருக்கொண்டு தான் தன சீற்றத்தனை முடிக்கும்னு அம்மாழ்வார் சாதித்த ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான் எம்பெருமான். நான் எப்படி வாழலாம், உஜீவிக்க வைப்பேன், அப்போ தனக்கு வேண்டியிருக்கொண்டு தான் தன சீற்றத்தனை முடிக்கும்னு சாதித்தார். தனக்கு வேண்டியிருக்கொண்டு இவாளை எப்படி திருத்த முடியுமோ உஜீவிக்க முடியுமோ அதுக்கேத்த மாதிரி திருமேனியை எடுத்துக்கிறேன். அந்த திருமேனி கூட விகாரமற்றதுதான், அது வந்து இதுதான், அது என்னன்னாக்க நிச்சய பூதி, அப்ராகிருதம். அப்ராகிருதம் அப்ராகிருதமா இருந்தா கூட அதுல விகாரங்கள்லாம் உண்டு. இது வந்து சுவாமியும் சாதிச்சிருக்க ஞாயசுதாஞ்சனத்துல, சிலதெல்லாம் அனித்தியமா இருக்கும் சிலதெல்லாம் நிச்சயமா இருக்கும். ஏன்னா பிரம்மாவது இஷ்டப்பட்டா திருமேனி வருது, இஷ்டப்படலன்னா திருமேனி வரல. அதனால நம்ம ஆசைப்படுறோமோ இல்லையோ, தமர் வந்த உருவம் அவ்வுருவம் தானே தமர் வந்தது பேர் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, ஸ்ரீகிருஷ்ணவாளுக்கு எப்படிப்பட்ட உருவம் ஆகாரம் வேணுமோ அப்படிப்பட்ட ஆகாரத்தை எடுத்துட்டு எம்பெருமான் எழுந்து விடுறான். இத நம்ம தெரிவிச்சிருக்கோம். ஆகையினால இந்த விகாரம் அப்படின்றதுக்கு இது உடம்புக்கு நிச்சயம் வருது. அதனால நீங்க வந்து சிரஸ்தம் அது மாதிரி தட்சிண பக்ஷத்துவம் அத மாதிரி உத்தர பக்ஷத்துவம்லாம் இப்படிலாம் நீங்க சொன்னீங்கன்னாக்க அப்ப விகாரங்கள்லாம் வந்துடும். விகாரங்கள்லாம் வந்ததுன்னா இந்த விகாரம் பிரம்மஸ்வரூபத்துல வராது. பிரம்மஸ்வரூபம்ன்றது எப்படி? ஆனந்த ஸ்வரூபம், அனந்த சுரூபம், ஞானஸ்வரூபம், சத்தியஸ்வரூபம், தோஷமற்ற ஹேய பிரத்யேக சுரூபம் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் தான் சுரூபம் அவனுக்கு. அந்த சுரூபத்துல போய் இந்த மாதிரி உடம்புல வரக்கூடிய விகாரங்கள்லாம் சேர்த்து விடுறேன்னு சொன்னா எப்படி அது சேரும்? அது சேரவே சேராதே. அதனால இதெல்லாம் வந்து காரண பின்னாடி சொல்ல போறாரு. நீங்க அதனால பிரம்ம சுரூபத்துல வர்றது அப்படின்னு சொல்லிட்டாக்க உபச்சாய அபச்சயங்கள் வந்துடும், வஸ்து விருத்தி ஆகும். இன்னைக்கு பாக்குறேன் ஒத்தனை குண்டா அப்படி இருக்கான், நாளைக்கு ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தோம்னாக்க அவன் இழைச்சி போயிடுறோம். உபச்சயம் இன்னைக்கு பார்த்தேன், ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தா அபச்சயம் தேய்மானம். அதனால விருத்தி ஆகிறது, தேஞ்சி போறது அப்படிங்கறத லோகத்துல பாக்குறவன். இதெல்லாம் வந்து அசேதனமான வஸ்து, இந்த உடம்பு இவர்களுக்கெல்லாம் அதெல்லாம் உண்டு, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும். அதனையாவது எம்பெருமானுக்கும் வந்துடும், அது அது வரக்கூடாது. அந்த மாதிரி வந்துருச்சுன்னா தோஷம் வந்துடும். அது அதை நீங்க ஒத்துண்டீங்கன்னாக்க சத்தியத்துவ ஞானத்துவம் ஆனந்தத்துவம் ஆனந்தத்துவம் அவனத்துவம் சத்தியத்துவன்றதுனால விகார ரகிதம் அர்த்தம். ஜட வஸ்துக்களுக்காட்டிலும் வேறுபட்டது எம்பெருமானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபம் அப்படின்னு அர்த்தம். சத்திய சத்துவத்தினால அதே அமணத்துவம்னு சொல்ல போறமே, அது ஹேய பிரச்சனை சொல்றது. ஹேய பிரச்சனை விகார ரகிதம்னு அர்த்தம், எந்த விகாரமும் அற்ற. அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு போய் இந்த மாதிரி விகாரத்தோட கூடின சிரசு சிரசு இருக்குது, அந்த மாதிரி பக்ஷம் இருக்குது, ரக்க இருக்கு அப்படின்லாம் சொன்னா தப்பு. அதனால இந்த ஸ்ருதிக்கு விரோதம் வந்துடும். அதனால ஆத்மஸ்வரூபத்தையே போதிக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தையே போதிக்கக்கூடிய இந்த குணங்களை அதோட அதை அனுசந்திக்கணும் உண்மை. ஆனால் அதோட சேர்ந்து நீங்க இத்தையும் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பிரிய சிரஸ்வாதிகள்லாம் அது தப்பு. பிரியத்தை சிரசாக உருவகப்படுத்துறது இத மாதிரி நீங்க சொல்லிட்டீங்கன்னாக்க அது தோஷம். அதனால அந்த ஸ்ருதி விரோதம் வந்துடும், ஸ்ருதி விரோதம் வரக்கூடாது நமக்கு. அதனால அதை இங்க சாதிக்கிற இப்போ இந்த சூத்திரத்தை சேவிக்கலாம். தீபஸ்ரீ சுத்தியில சிறைய சிரஸ்வாத்ய பிராப்தி உபசய அபசயோஹி பேதே சிறைய சிரஸ்வாதி அப்பிராப்தி ஆனந்தாதீனாம் பிராப்தாவதி. ஆனந்தத்துவம் சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம் அமலத்துவம் இவைகள்லாம் நமக்கு ஒவ்வொரு வித்தியனும் வரும், அது உண்மை. அவைகள்லாம் பிராப்தாவதி அவைகள்லாம் உபசமரித்தா கூட சசிய பிரியமே விசிரகம் மோதோ தட்சிண பக்ஷா இது பிரியசிரஸ்வாதீனாம் அப்பிராப்தி. இத மாதிரி பண்றதுன்றது உருவகப்படுத்துறது இருக்குது பாருங்கோ, அது அது அவைகளுக்கு அப்பிராப்தி. அங்க உபசம்ஹாரம் பண்ண முடியாது, அப்பிராப்தி தான். என்ன பிரம்மஸ்வரூப குணத்வாபாவா தேஷாம், பிரம்மஸ்வரூபம் இருக்கே அதனுடைய குணமான இது இல்லையே. இந்த பிரேசரஸ்வாதிகள்னா அது கிடையாது. தேஷாம் பிரம்மஸ்வரூப குணத்துவ அபாவா. அதனால பிரம்மணகாம் சரி அப்படி சொன்னா என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு போலாமே. பிரம்மத்தினுடைய குணங்கள் தான் சுரூபம் தான் சொன்னா என்ன விரோதம் வரும் அப்படின்னா, பிரம்மணா சிறப்பக்ஷாதி தேதே சுரூபே சதி. இந்த மாதிரி பிரம்மஸ்வரூபத்துக்கே தலை ரக்க வலது ரக்க இடது ரக்க அப்படின்னா பேதம் சொன்னாக்க அப்ப என்ன ஆகும்? பிரம்மணஹ உபசய அபசயோ பிரசத்தியாத்தாம், உபசயம் விருத்தி, அபசயம் தேய்மானம் வளர்றது தேயறது, இந்த ரெண்டு தோஷம் வந்துடும். இது சுரூபத்துக்கு வரவே கூடாது, ஜீவஸ்வரூபத்துக்கும் வரக்கூடாது, பரமாத்ம சுரூபத்துக்கும் வரக்கூடாது. ஏன்னா ஸ்ருதிகள் அப்படி சொல்லிட்டு போயிடுது, நிஷ்கலம் நிச்சயம் சாந்தம் நிரவஜ்யம் ஞானஜனம்லாம் சொல்லிட்டு போயிடுது. அதனால் நிர்விகாரமான எம்பெருமானுக்கு போய் இந்த மாதிரி விகாரங்கள்லாம் ஒத்துக்கிறதா ஆயிடும். அது ஒத்துண்டாக்காது பெரிய தோஷம் அது பிரசித்தியாதம். அதனால சத்தியம் ஞானானந்தம் பிரம்ம ஆனந்தா அஜரஹா அப்படின்ற பாஷ்யகார எப்படி இந்த பதப்பிரயோகங்கள்ல எடுக்கிறார் பாருங்கோ, ஸ்ருதிகள்ல இருந்து கொண்டு வர்றார் அஜரஹா அப்படின்ற. அஜரஹன்னு என்ன அர்த்தம்? ஜரை இல்லாதவன், முதுமை இல்லாதவன் அர்த்தம். முதுமைன்னா என்ன அர்த்தம்? ஒரு குழந்தை பிறக்கச்சு குழந்தைன்னு சொல்றோம், அந்த உடம்ப 4 வயசு 5 வயசு பாலகன் சொல்றோம். அதே 15-20 அந்த வயசு தான் யுவகன், இளைஞன் அப்படின்னு சொல்றோம். அதே ரொம்ப வயசாயிடுத்துன விருத்தன், ஜரையினால அவனுக்கு இது வந்துடுச்சு, முதல் வயோதிகம் வந்துடுச்சுன்னு சொல்றோம். இதெல்லாம் உடம்புல இருக்கிற விகாரத்தை இட்டுதான் சொல்றோம். அதனால ஆனந்தக அஜரகான் இருக்குது, பரமாத்மா அஜரன், அவனுக்கு இதுவே கிடையாது, ஜரையே கிடையாது அப்படின்னு சொல்றது. அப்படி இருக்குச்ச. அதே மாதிரி சத்தியஞானந்தம் பிரம்மன்னு, சத்தியம்னா ஜட வஸ்து காட்டிலும் வேறுபட்டது, ஞானம்னா அசங்குஜிதமான நிச்சய பிரகாசத்தை உடையது, ஆனந்தம்னாக்கா தேசதா வஸ்துதா காலதா பரிச்சேத ராகித்யம்னு சொல்றோம். அது அதனால இதுக்கெல்லாம் விரோதம் வந்துடும், இத்தியாதி பேர் விருத்தியதே, இவைகள்னால விரோதம் வந்துடும். விரோதம் வந்துருச்சோம்னாக்க அப்போ அதை எப்படி அங்கீகரிக்க முடியும்? அதனால இவைகள் சுரூபம் இல்லை, சுரூபம் இல்லாததுனால இவைகளை அங்கீகரிக்க முடியாது அப்படின்னு சூத்திரகாரருடைய திருவுள்ளம். அதை இது சாதிச்சார் இந்த சூத்திரத்தினால, கேள்வி கேட்டு பதில் சாதிச்சுட்டார். சரி, அதுக்கு மேல இவ திருப்பி ஆக்ஷேபம் பண்ற. சரி, நீ பிரம்ம சம்பந்திகளான்னா சொல்றியோ இல்லையோ, பிரம்ம சம்பந்தியா இருக்கிறதுன்றது என்னதுன்னு இந்த ஆனந்தத்வாதிகள்லாம் இருக்கு. ஆனால் பிரேசரஸ்வாதிகள்லாம் விரோதம், அது வந்து உபச்சயம் அபச்சயம் வந்துடும் அப்படின்னு நீ சொன்ன, அது வேண்டாம். ஆனா நம்ம வந்து கர்ச்சத்துல சாய்க்கிறாரோ இல்லையோ, ஐஸ்வர்ய காம்பீரியா உதாரிய காருண்ய அத்தனை சொல்றது, இந்த மாதிரி திருக்கல்யாண குணங்கள் இருக்குதே, அவைகள்னா என்னாச்சு? இப்போ அவைகளை வச்சுக்கலாமா கூடாதா? அவைகள்லாம் கூட நமக்கு தேவைதானே, ஆனா பிரம்மஸ்வரூபத்துல சேர்ந்து இருக்கிற கல்யாண குணங்கள் தானே அவைகள்லாம். அவைகள்லாம் கூட சரி, குணியான பிரம்மம் இருக்குதே அதுல இருந்து பிரிக்க முடியாத குணங்கள் இவைகள்லாம், காருண்யம் ஔதாரியம். ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம் போன பாதத்துல, அவனுக்கு ஔதாரியம் இருக்கிறதுனாலதான் பணப்பிரதனா இருக்கான் அப்படின்னுட்டு, அண்ணாதக வசுதானகா அப்படின்லாம் சொல்லி அப்படி அவனுக்கு ஐஸ்வர்யம் இருக்கு, அவன் அள்ளி அள்ளி கொடுக்கிறவன், கொல்ல குறைவுலன் கோதில் அப்படின்லாம் சொன்னோம், வேண்டிட்டு எல்லாம் தரும்லாம் சொல்றமே. இப்ப இவைகள்லாம் தேவைதானே இவனுக்கு, இப்படி அனைத்து குணங்களையும் அனுசந்தானம் பண்ணணும்னு ஆயிடுமே. அப்படியானாக்க எல்லா குணங்களையும் அனுசந்தானம் பண்ணணும்னு சொன்னாக்க நாமெல்லாம் பரிமித சக்திகள் தானே, நமக்கு சக்தியும் அதிகம் இல்லை, வயசும் அதிகம் இல்லை, பலமும் இல்லை, புத்தியும் இல்லை. அப்படி இருக்கிறத நம்மளால எப்படி எல்லாத்தையும் அனுசந்தானம் பண்ண முடியும்? அதனால அத்தனை கல்யாண குணங்களையும் உபசம்பாரம் பண்ண முடியாதே. அதனால அதை கேட்கிற இருப்போ அவைகள்லாம், அதனால இப்ப வந்து சொல்ல முடியாதோ இல்லையோ, அதனால என்னன்னு அதுக்கு நியாமகம் என்ன? இந்த 5 குணங்கள் தான் எடுத்துக்கணும், மீதி குணங்கள்லாம் எடுத்துக்கூடாது, பிரேசரஸ்வாதிகள் கூடாதுன்னு சொன்னேன். அது என்னன்னாக்க உபதேயாபதியம் சொல்லிட்டேன். ஆனா இந்த காருண்யம் காம்பீரியம் ஔதாரியம் ஔஜ்வல்யம் இதெல்லாம் சொல்றமே, இவைகள்லாம் வந்து அபச்சயமும் இல்லை உபச்சயமும் இல்லை, விருத்தியும் ஆகாது இது தேய்மானமும் ஆகாது, எம்பெருமானுக்கு ஒரே மாதிரிதான் காருண்யாதிகள்லாம் இருக்கு. அதனால இப்போ அந்த குணங்கள்லாம் கூட அனுசந்தானம் பண்ணிதான் ஆகணும், ஏன்னா அவன் பலப்பிரதக அப்படின்னு பண்ண வேணாமா? அவனுக்கு காருண்யம் இருக்கு அப்படின்னு சொல்ல வேணாமா? அது அவனுக்கு ஔதாரியம் இருக்கு, பலப்பிரதம் இருக்குது, இப்படி எல்லாம் சொல்லிட்டு தான் போகணும். இப்படி ஒவ்வொரு குணமா சேர்ந்து போனா எப்படி இது பண்றது அப்படின்னு கேள்வி வருது. அதற்கு பதில் சொல்ற இதரேது அர்த்த சாமான்யாத். இதுல வந்து நீ கேட்கிற கேள்வி சரியா இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா அது முழுக்கள் நீ கேட்டதையும் சரியல்ல. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, நாங்க சுரூப நிரூபக தர்மம்னு எதை சொன்னோம் அதை முதல்ல சொல்லு. சுரூப நிரூபக தர்மம்னாக்க இந்த குணங்கள் இல்லை என்றால் எம்பெருமான அறிஞ்சிக்கவே முடியாது. எந்த குணங்கள் இல்லாமல் எம்பெருமானுடைய சுரூபத்தை அறிந்து கொள்ள முடியாதோ அதுதான் சுரூப நிரூபக தர்மங்கள் அப்படின்னு நாங்க சொல்லியிருக்கோம். இப்போ இந்த இது இருக்கே நீ சொல்றது காருண்யம் காம்பீரியம் ஔதாரியம் அதெல்லாம் சொரூபத்தை அறிந்து கொள்வதற்கோசரம் வரல, சொரூபத்தை அறிந்து கொள்வதற்கு வரல. இந்த ஔதாரியம் காம்பீரியம் இதெல்லாம் நமக்கெல்லாம் கூட இருக்கே, நமக்கெல்லாம் கூட இருக்கு, ஆனால் அனந்தத்துவன்றது நமக்கு கிடையாது. அந்த மாதிரி சிவப்பதித்தம் நமக்கு கிடையாது, அமலத்துவம் நமக்கு கிடையாது. ஏன்னா நாம கர்ம விஷயாலா மாட்டின் முடிச்சுட்டு இருக்கோம். நிறதிசைய ஆனந்தத்தும் நமக்கு கிடையாது, சர்வாத்மனா அசங்குஜித ஞானாசிரயத்தும் நமக்கு கிடையாது. அதே எம்பெருமானுக்கு மட்டும் அது உண்டு. அதனால சுரூபடி ரூபக தர்மங்கள்ல இதுதான், எந்த குணங்கள் இல்லாவிட்டால் சுரூபத்தை அறிந்து கொள்ள முடியாதோ அது சுரூபணி ரூபக தர்மங்கள் அப்படின்னு நாங்க சொல்றோம். இப்போ இவைகள்லாம் நீ சொன்ன காருண்யாதிகள்லாம் சுரூபணி ரூப தர்மங்கள் இல்ல, அவைகள்லாம் எம்பெருமான் நம்மளை அனுகிரகிக்கிறதுக்கோசரம் தேவையான குணங்களே சென்றிருக்கான். அதுக்குதான் அது சுவாமி வந்து துவயாதிகாரத்துல இந்த மாதிரி வந்து நிறைய சாதிச்சிருக்கார். ஒரு ஒத்தனை அனுகிரகிக்கிறதுக்கு வேண்டிய திருக்கல்யாண குணங்கள் என்னது, இந்த மாதிரி நிறைய. ஒரு பிரபன்னனை வந்து கிருபையோட உஜீவிக்க வைக்கணுமோ இல்லையோ, அதுக்கு வேண்டிய திருக்கல்யாண குணங்கள்லாம் என்னது, அது மாதிரி நிறைய எழுதியிருக்கார் சுவாமி. அனுகிரகிச்சிருக்கார், சிமத்ரகசு திருசாட்ட இல்லாதே கிடையாது. அதனால அது நிறைய திருக்கல்யாண குணங்கள். அதே மாதிரி மூலமந்திராதிகாரத்துல அகார்த்தனால சொல்லப்பட்ட திருக்கல்யாண குணங்கள், உகாரத்தினால சொல்லப்பட்டது, மகாரம் பிரணவத்தினால சொல்லப்பட்ட திருக்கல்யாண குணங்கள், நமசப்தத்தினால சொல்லப்பட்ட திருக்கல்யாண குணங்கள், அப்புறம் நாராயணாய என்ற சப்தத்தினால சொல்லப்பட்ட திருக்கல்யாண குணங்கள்னு நிறைய பட்டியல் அட்ரார் சுவாமி எழுதி. அதனால இவைகள்லாம் இருக்கு. இந்த குணங்கள்லாம் சுரூபணி ரூப தர்மங்கள் இல்லை. அவனுக்கு நம்மளெல்லாம் அனுகிரகிக்கணும்னு ஆசை, அதுக்கு வேண்டிய திருக்கல்யாண குணங்கள். ஆனால் சுரூபணி ரூப தர்மங்கள்னாக்க சிலவற்றது தான், அதுதான் அஞ்சு சொல்லிட்டு அதை காட்டிலும் மேலானதாக சிவப்பதித்தம்னு ஒண்ணு சொல்றோம். அதனால அவைகள் தான் அது. அதனால என்னன்னா இத்தனை ஏதோ அர்த்த சாமான்யாத் அப்படின்னு சூத்திரக்காரர் பண்றார். அர்த்த சாமான்யா பிரயோஜனம் இருக்குதே, அந்த பிரயோஜனம் வந்து பிரயோஜனம் அர்த்த சுரூபத்தை அறிந்து கொள்வது தான் பிரயோஜனம். ஒரு வஸ்துவனுடைய சுரூபத்தை அறிந்திருக்குமே, அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு தேவையான திருக்கல்யாண குணங்கள் எதுவோ அவைகள் தான் சுரூப ரூப தர்மங்கள். அது எல்லா வித்தியிலையும் தேவை, அதை நாங்க ஒத்துக்கிறோம். அதனால அதுதான் சத்தியத்தும் ஞானத்தும் அனந்தத்தும் ஆனந்தத்தும் வளர்த்தெல்லாம் சொல்றோம். ஆனா நீங்க இவாள்னா இந்த குணங்கள்லாம் சொன்ன பாருங்க, சொன்னீங்க பாருங்கோ, இவைகள்லாம் காருண்யாதிகள்லாம் பிரம்மஸ்வரூபத்தை நிரூபணம் பண்ணிட்டோம். அந்த குணங்களுக்கு அனுபந்தியா வர்ற குணங்கள் தான் இவைகள் தான். அதுக்கு சம்பந்தப்பட்டு நம்மளை அனுகிரகிக்கிறதுக்கோசரம் அவன் எடுத்துட்ட குணங்கள் அது. அவைகள்லாம் பகவானை விட்டு பிரிக்க முடியாதுதான் வாஸ்தவம். எம்பெருமானை விட்டு அந்த திருக்கல்யாண குணங்களை பிரிக்கவே முடியாது. அவைகளும் அபிரதசித்தமா இருக்குது, அபிரதசித்தமா இருக்குது, அது நாங்க சந்தேகமே இல்லை. அது பிரதசித்தம் இல்லை, அபிரதசித்தம் தான். எம்பெருமானோட சேர்ந்துதான் இருக்கு. சேர்ந்திருந்தா கூட அவைகள் எல்லாமே ஒவ்வொரு வித்தியிலையும் வரணுன்றது அவசியம் இல்லை. ஏன்னா அந்த சுரூபத்தை சொல்ல வரல, அந்த சுரூபத்தை நிரூபிச்சிட்டோம். அந்த பிரம்மத்துக்கு வேண்டிய சில கல்யாண குணங்கள் அவைகள் தான். அதனால நீங்க வந்து நிறைய குணங்களாச்சே, அத்தனையும் அனுசந்திக்க முடியாதாச்சே, இவன் உபாசகனுக்கு பரிமிதம் அளவோட புத்தி இருக்கு, அளவோட பலம் இருக்கு, அளவோட வயசு இருக்கு, அதனால அவனால எப்படி பண்ண முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க. அது வேண்டாம், நாங்க அப்படி சொல்லவே இல்லை. இந்த அஞ்சு திருக்கல்யாண குணங்களோட சிவப்பதித்துவத்தை சேர்த்து அனுசந்தானம் பண்ணுங்கோ. அத பண்ணிட்டு அதன் பேர்ல இவைகள் இருக்க பாருங்கோ, இந்த பிரம்ம வித்தியில அந்தந்த பிரம்ம வித்தியில சொல்லப்பட்ட திருக்கல்யாண குணங்கள் இவ்வளவு பத்து குணம் இருக்குன்னு அந்த பத்து குணங்கள் அதை அனுசந்தானம் பண்ணா போறோம் அப்படின்னு தான் சொல்றோம் அது. அதனால இதுதான் தோஷம். நீங்க சொல்றதுல இதுதான் தோஷம். என்ன தோஷம்னா இது சுரூபணி ரூப தர்மங்கள் இல்ல காருண்யாதிகள், அவையெல்லாம் சுரூபணி ரூப தர்மங்களான நாங்களும் ஒத்துருவோம். அது கிடையாது. பின்னாடி ஒண்ணு சொல்ல போற அக்ஷர அதிகரணம் ஒண்ணு வரப்போறது இதே பாதத்துல. அந்த அதிகரணத்துல சொல்லும் பொழுது அப்ப ஹே பிரத்யேகத்துவம் சொல்றீங்களே, அது நிறைய இருக்குது ஹே பிரத்யேகத்துவத்துல. அது அத்தனையும் பண்ண முடியுமானாக்க அத்தனையும் பண்ண வேண்டாம், அது அத்தனையிலும் கிடைச்ச ஒரே குணம் அமலத்தம்ன்றது அப்படின்னு சொல்லப்போம். எல்லா ஹேயங்களுக்கும் எதிர்த்தட்டா இருக்கும் தன்மையை உடையவன், எல்லா ஹேயங்களுக்கும் எதிர்த்தட்டா இருக்கும் தன்மையை உடையவன் அப்படின்னு சொல்றது அது. அது போதும், அதான் நாங்க இங்க சொல்றோம். அதனால அது தோஷம் இல்லைன்னு பின்னாடி சொல்ல போறது. அதே மாதிரிதான் இந்த அத்தனையும் சுரூப நிரூபக தர்மங்கள் இவையோ அவை சொன்னால் இங்க போதும். இத சொல்லிட்டு இத வந்து தீபத்துல என்ன சாதிக்கிறேன்னு பார்க்கலாம். ஆனந்தாதீனாம் விசேஷமாக பிரியசிரஸ்வாதிகள் இருக்கு, ஆனந்தாதிகளும் இருக்கு, இந்த ரெண்டுத்துக்கும் என்ன விசேஷம் அப்படின்னா அதுக்கு சொல்றது ஆனந்தாதியா இதரே இதரே அப்படின்னா ஆனந்தாதிகள் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இந்த பிரியசரஸ்வாதிகள் தான் இப்ப சொல்ற போன சூத்திரத்துல, அதனால அது பாஷ்யத்துல காருண்யாதிகள்லாம் வச்சு கேள்வி கேட்டு இதுலயே அப்படியே அன்வைக்க வைக்கணும். அது ஆனந்தாதிய அர்த்த சாமானியா, அர்த்தம்னா வஸ்து, அந்த வஸ்து எது பிரம்மம், அதனுடைய ஸ்வரூபம் இருக்குதே பிரம்மஸ்வரூப சாமானியா, ஒரே ஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம்ன்றது எல்லா வித்தியைகளும் ஒன்னே ஒண்ணுதான். நான் அனுஷ்டிக்கிற பிரம்ம வித்தியில சுரூப வேற, இன்னொருத்தர் அனுஷ்டிக்கிற பிரம்ம வித்தியில சுரூப வேற அப்படின்லாம் கிடையாது. எல்லாரும் அனுஷ்டிக்கிற பிரம்ம வித்தியகள்லயும் சுரூபம் ஒரே மாதிரிதான் இருக்கும். அதனால பிரம்மஸ்வரூப சாமானியா சர்வாசு அனுவர்த்தந்தே, எல்லா வித்தியகளையும் ஆனந்தாதிகள்லாம் அனுவர்த்திக்கும். ஆனா பிரம்மஸ்வரூப நிரூபண தர்மத்தேன பிரம்மஸ்வரூப சமானாகிதே, பிரம்மஸ்வரூப நிரூபணம் அந்த நிரூபணம் பண்ற தர்மங்கள் அவைகள், அதனால அவைகள்லாம் பிரம்மஸ்வரூபத்துக்கு சமமா இருக்கு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, சுரூபம்னா என்ன, குணங்கள்னா என்ன. சுரூபம்ன்றது திவ்யாத்ம சுரூபம், நமக்கும் சுரூபம் இருக்கு, ஞானீக சுரூபம், அது நமக்கு வேண்டிதான் தெரியும். அகம் அகம் அகம் அப்படின்னு சொல்றமே அது, அத நம்மளாலேயே அறிந்து கொள்ள முடியல. ஒரு யோகிகளாலதான் அதை அறிந்து கொள்ள முடியும் ஆத்மஸ்வரூபத்தையே. கீதையில ஆறாவது அத்தியாயத்துல அதெல்லாம் நிறைய சாதிச்சிருக்காரு. அதனால இந்த பிரம்மஸ்வரூபத்தை அறிந்துகிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அந்த பிரம்மஸ்வரூபத்தை அறிஞ்சுக்கணும்னாக்க அந்த பிரம்மஸ்வரூபத்தை நிரூபிக்கக்கூடிய சில தர்மங்கள் இருக்கு, அந்த தர்மங்கள் தான் சத்யத்வாதிகள்லாம் சொல்லியிருக்கோம். அதனால அவைகளை கொண்டுதான் அறிந்து கொள்ள முடியும். அதனால பிரம்மஸ்வரூபம் எப்படிப்பட்டதோ அந்த மாதிரி இந்த ஆனந்தாதிகளும் அது சமமா இருக்குது. அதனால பிரம்மஸ்வரூபத்தை எப்படி எல்லா இடத்துலயும் அனுவர்த்திச்சுதான் இருக்கணும், ஒவ்வொரு விஷயத்தையும் அனுசந்திக்கணும். அதே மாதிரி இந்த ஆனந்தாதிகள்லாம் கூட அனுவர்த்திச்சுட்டே இருக்கணும், அனுசந்திக்கணும், உபசம்ஹாரம் பண்ணிக்கணும். அதனால சொல்ற பிரம்மஸ்வரூப சமானாகிதே, பிரம்மஸ்வரூபத்துக்கு சமானமா அவைகள்லாம் இருக்கு, அதனால அவைகள்லாம் இது பண்ணிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சாதிக்கிறார். அதனால இப்ப முன்னாடி சொன்ன முடியோ காருண்யாதிகள்லாம் அவைகளும் வராதுன்னு அர்த்தமாயிடுச்சு. இப்ப பிரியசரஸ்வாதிகள்லாம் வராது, ஏன் அப்படின்னா அவைகள்லாம் உபதேயாபதியம், காருண்யாதிகள்லாம் உபதேயாபதியம் இல்லாட்டா கூட அவைகள்லாம் கூட வராது. ஏன் வராது அப்படின்னு சொன்னாக்க அவைகள்லாம் பிரம்மஸ்வரூபத்தை நிரூபிக்க வரல. அதே இவைகள்லாம் அர்த்த சாமானியார், வஸ்துவனுடைய சுரூபம் எப்படியோ அத மாதிரி இந்த குணங்கள் இருக்குது ஆனந்தத்வாதிகள்லாம். ஆதரனால அவைகள் வந்துதான் இங்க வரும், எல்லாமே வரும்ன்றது கிடையாது அப்படின்றத இந்த சூத்திரத்தினால சாதிச்சு முடிச்சுட்டே. சரி, அதன் பிறகு கேட்கிறார், அவளே கேள்வி கேட்கிறார், நீ வந்து சொல்றது சரி அப்படியே ஒத்துக்கிறோம். இப்போ இத வச்சிருந்தாக்க இந்த மாதிரி பிரேசரஸ்வாதிகள்லாம் இருக்கோ அவைகள்லாம் உருவகப்படுத்தப்படுறது அப்படின்னு தான் நீ சொல்ற. இப்ப உருவகப்படுத்தப்படுறதுன்னு சொன்னாக்க அது எதுக்கு உருவகப்படுத்தணும், ஏன்னா பிரம்மஸ்வரூபம் இல்ல, அது பிரம்மஸ்வரூபம் இல்ல. பிரம்மஸ்வரூபமே இல்லைன்னாக்க மோதோ தட்சிண பக்ஷா பிரமோத உத்தர பக்ஷா அப்படின்னா நீ சொல்றையோ இல்லையோ, அது எதுக்கு சொல்லணும்? அந்த மாதிரி சொன்னா ஏன்னா அது உபஜயம் இருக்குது அபஜயம் இருக்குன்னு சொன்னையே, விருத்தி ஆறுது, அந்த மாதிரி ஹிராசம் ஆறுது, குறை குறையறது, சுரூபத்துல குறவு வரக்கூடாது, சுரூபத்துல விகாரம் வரக்கூடாது அப்படின்னு தான் நீ சொன்ன. இப்ப இந்த மாதிரி வந்துருமே, அதனால இது ஏன் இந்த மாதிரி பண்ணணும்? இவைகள்லாம் பிரம்ம குணமே இல்லை, பிரம்மஸ்வரூபத்தையும் சொல்லல, அப்படி இருக்கச்சு இவைகளை எதுக்கு இந்த மாதிரி உபநிடதம் நமக்கு காமிச்சு கொடுக்கறது? இது பண்ணவே வேண்டாமே, ஏதோ ஒரு பிரயோஜனம் உபநிடதம் சொல்லித்தனாக்கா ஏதோ பிரயோஜனம் இருக்கணும். அந்த பிரயோஜனம் இங்க என்ன இருக்கு? நம்ம ஆத்மானம் ரதினம் வித்தி ஷரீரம் ரதமே வச்ச அப்படின்லாம் பார்த்திருக்கோம். ஆத்மா வந்து ரதி ரதத்தை உடையவன், ஷரீரம் ரதமே வச்ச உடம்புதான் அவனுக்கு ரதமா இருக்கு. அதெல்லாம் எதுக்குன்னாக்க வசீகரணம் பண்ணணும், வசீகாரிய பரம்பரையை சொல்றதுக்கோசரம் வந்தது அப்படின்லாம் அங்க சொல்றோம். அந்த மாதிரி இங்க என்ன இருக்கு? எதுக்கோதரம் இந்த மாதிரி இங்க சொல்றாரு? இங்க சொல்லவே வேண்டாமே, இவ்வளவு தூரம் வந்து உபநிஷத்து வந்து சொல்றது சூத்திரக்காரர் அதை சாதிக்கிறாருனாக்க அது எதுக்கு? அது அதனால நீ இத இப்படி ஒத்துனேனாக்க இவங்களுக்கு கூட சொல்லிதான் ஆகணும், ஆனா நீ ஒத்துக்க மாட்டேன்ற, ஏதோ பிரயோஜனம் இருக்கு, என்ன பிரயோஜனம் சொல்லு அப்படின்னா அதற்கு சமாதானம் அடுத்த சூத்திரம். ஆத்யானாய பிரயோஜனாபாவாது, ஆத்யானாய பிரயோஜனாபாவாது அப்படிங்கிறார். ஆத்யானம் அப்படின்னாக்கா அனுசிந்தனம்னு அர்த்தம், தொடர்ந்து சிந்தனை பண்றது, ஸ்மரிக்கிறது, தியானம் பண்றது, உபாசனம் அப்படின்னு அர்த்தம். உபாசனம் பண்றது அப்படின்னு அர்த்தம், உபாசனத்துக்கோசரம் இது. ஏன்னாக்கா ஆரம்பத்துல ஒரு வாக்கியம் இருக்கு, பிரம்மவிதா ஆத்மோதிபரம் சதேஷா அபியுக்தா அப்படின்னு சொல்லிட்டு பிரம்ம பிரம்மவித்து ஆப்னோதி பரம்னு நாலு அங்க சொல்லிருக்குன்னு உபநிடபாஷ்யக்காரர் சாதிச்சிருக்க. அதாவது பிரம்மஸ்வரூபம் என்ன, உபாசகனுடைய சுரூபம் என்ன, அந்த உபாசனத்தினுடைய சுரூபம் என்ன, அதே மாதிரி அவன் அடைய வேண்டியது என்னது, அதெல்லாம் பத்தி அங்க சொல்லியிருக்கு. அத ஆரம்பிச்சுதான் சத்தியம் ஞானம் அந்தம் பிரம்ம அப்படின்னு சொல்லிட்டு இது பிரம்மஸ்வரூபம். அதன் பிறகு யோவேத நிகிதம் குஹாயாம் பரமே வியோகன் அப்படின்னு சொல்லிட்டு யோவேதன் உபாசன சுரூபத்தையும் உபாசன சுரூபத்தையும் வேத உபாசிக்கிறானோ அப்படின்னு பரமாகாசத்துல இருக்கக்கூடிய எம்பிரமானையே உபாசிக்க வேணும் அப்படின்னு அங்க சொல்லித்தது. அப்புறம் சோஸ்மதே சர்வான் காமான் சஹ பிரம்மணா விபஸ்திதேதி அப்படின்னு சொல்லி அங்க பலப்பிராப்தி அதெல்லாம் சொல்லிருக்கு. அதெல்லாம் சொல்லி இப்ப நமக்கு மனசுல பதியணுமா வேண்டாமா? மனசுல பதியணும்ன்ற ஒரே காரணத்துக்கோசரம் இந்த மாதிரி சொல்றது. அது இந்த பிரம்மமானது நமக்கு வந்து பொதுவா ஒரு உருவகப்படுத்தினாதான் நமக்கு புரியும். மனுஷன் அப்படின்னு சொன்ன ஆத்மான்னு சொன்னாக்கா ஆத்மஸ்வரூபத்தை யாரு பாக்குறா? யாரால பார்க்க முடியும்? யாராலையும் ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கவே முடியாது, யாராலையும் பார்க்க முடியாது. ஆனால் நாராயணவரா அப்படின்னாக்க எப்படி இருப்பான் அப்படின்னாக்க நாராயணனை பத்தி பொதுவா நமக்கு தெரியறது. தேவதத்தை எப்படினாலும் இப்படி எல்லாம் கேட்டா நமக்கு தெரியுது. எப்படி? உடம்ப வச்சுன்னு தான் நம்ம சொல்றோம். உடம்ப வச்சுட்டுதான் அங்க நாம சொல்றோம் இந்த உடம்பு இருக்கிறவன் இப்படி இருக்கிறவன் அப்படின்னு சொல்றோம். அத மாதிரிதான் பரமாத்மாவை யாருமே தெரிஞ்சுக்கல. அதனால பிரம்மத்தை வந்து தெரிஞ்சுக்கணும்னாக்க பிரியம் மோதம் பிரமோதம் அப்படின்னு பிரிச்சு அந்த பிரியம்தான் அதுக்கு தலை, மோதம்னா வலது ரக்க, பிரமோதம்தான் இடது ரக்க, இப்படி வரிசையா சொல்றது. அது இந்த மாதிரி சொன்னாக்கா மனசுல ஏறது, மனசுல பதியும், மனசுல நல்லா ஸ்பஷ்டமா நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையோ, அதுக்கு இது அனுகூலமா இருக்கும். ஆகையினால இந்த மாதிரி அது சொல்றது ஆத்யானாய உபாசனம் பண்ணணும். உபாசனம் பண்றதுக்கோசரம் தான் அப்படி பண்றது. அது கூட எப்படி பாருங்கோ, பஞ்ச கோஷங்கள் அன்னகோஷம் பிராணகோஷம் மனக்கோஷம் விஜயான கோஷம் விஜயானமய கோஷம் அதுக்கப்புறம் ஆனந்தமய கோஷம் இப்படி வரிசையா அன்னமய கோஷமாகவும் பிராணமய கோஷமாகவும் மனோமய கோஷமாகவும் அதே மாதிரி விஞ்ஞானமய கோஷம் கடைசியில ஆனந்தமய கோஷம் இப்படி ஒவ்வொன்றுமேல ஒண்ணுமே ஒண்ணுமண்ணு ஒண்ணுமேல போயிட்டே போய் கடைசியில இப்படி அழகா நமக்கு புரிய வைக்கிறது. இந்த உபநிஷத்து எவ்வளவு நம்ம பேர்ல கருணை, எவ்வளவு வாத்சல்யம், நம்ம வந்து உபாசனம் பண்ணணும், நாம அனைத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும், அதுக்கோசம் இத மாதிரி சொல்றது. இதுல ஒவ்வொன்னத்த படிக்கச்ச ஒவ்வொன்னத்த தெரிஞ்சுக்கிச்ச நமக்கே தள்ளிடுவோம். வெறும் அண்ணம் விகாரத்தோட கூடின உடம்பு, அது போய் பிரம்மமாக முடியுமா? அண்ணம் பிரம்மே திவ்யஜானாத் அப்படின்னு வந்தது. எல்லாம் சொல்லி முடிச்சார் வருணன். அப்பா சொல்ற பிரகுவுக்கு, உடனே அவன் கேக்குறார், அரிஹி பகவோ பிரம்மேதி ரகம்ஹோ வாச தபசா பிரம்ம விஜிஜாசஸ்வ தபோ பிரம்மேதி சதபோ தப்பியத. அழக்க சொல்றது பிரகுவள்ளி இது மாதிரி கேள்வி கேட்கிறார். முதல்ல அண்ணன் சொன்ன, இவருக்கு திருப்தி இல்ல, திருப்பி கேட்ட பிராணோ பிரம்மே திவ்யஜானாத் அப்படின்னு சொன்ன, அப்பவும் திருப்தி இல்ல, திருப்பி கேட்ட அதிஹி பகவோ பிரம்மேன்னு, அதுக்கு பதில் சொல்றதுக்கு திருப்பி தபசா பிரம்ம விஜிஜாசன்னு சொன்னார், தபஸ் பண்ணார் பிரபு. அதுல இவருக்கு வந்தது மனோமயன், மனோ பிரம்மே திவ்யஜானா அதுவும் போடல, அதனால விஞ்ஞானம் பிரம்மே திவ்யஜானா, கடைசியில ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானா, படிப்படியா போயிட்டு அதுல முடிஞ்சுடுச்சு. சைஷா பார் கவிவா ருணி வித்யா அப்படின்னு அங்க அழகா முடிக்கிறது இந்த உபநிஷத்து. அதுக்கு பார்கவி வித்யா என்ன பேர், அது வாருணி வித்யா பார்கவி வித்யா அப்படின்னு, அதாவது பிரகு வருணன் இவா ரெண்டு பேர் அப்பா பிள்ளை, இவா சம்பந்தப்பட்ட வித்யா அது அப்படின்னு அங்க சொல்றது அது. அதனால அந்த கிரமத்துல இப்படி உருவகப்படுத்தி உருவகப்படுத்தி ரூபகம் பண்ணி ரூபகம் பண்ணி சொன்னாக்கா மனசுல நல்லா பிடிப்பு வரும், தெரிஞ்சுக்க முடியும். ஆகையினால ஆத்யானாய புத்தவாரோப்பியதே, ஆத்யானாய ஆத்யானம் உபாசனம், அதுக்கோசனம் இது புத்தியில வந்து புத்தியில ஏத்தணும், நமக்கு மனசுல ஏத்தணும், புத்தியில ஏத்தணும், திருப்பி உபாசனம் பண்ணணும், அதுக்கோசனம் அது, அதுக்கோசனம் பண்றது. அதனால திரேதரஸ்வாதிகள்லாம் அதுக்கோசனம் தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர்த்து ஏதோ காரணம் இல்லாம பொருளிடம் சொல்லவே சொல்லாது அப்படிங்கறத இங்க சாதிக்கிறார். இப்ப பாருங்க, ஸ்ரீசக்தி சேவிக்கலாம், திரேசிரஸ்வாதய பிரம்மஸ்வரூப தர்மாக ந பவந்தி சே, திரேசிரஸ்வாதிகள்லாம் பிரம்மஸ்வரூபம் இல்லை அப்படின்னா நீங்க சொல்றீங்க. அப்படியானாக்க தது அபிதானம் கிமர்த்தம், அத அத சொல்றது எதுக்கு, இவ்வளவு சிரமப்பட்டு சொல்லணுமாண்ணா, சொல்லவே வேண்டாமே, இப்படி உருவகப்படுத்துறது என்னதுக்கோசனம், கிமர்த்தம் அபிதானம் எதுக்கு, தது அபிதானம் கிமர்த்தம், அத சொல்றது அபிதானம் சொல்றது கிமர்த்தம் எதுக்கோசனம், இத்தியதாக இந்த மாதிரி கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்ற, ஆத்யானாய பிரயோஜனாபாவாத், ஆத்யானாயம் அனுசிந்தனார்த்தம் தது அபிதானம், உபாசனம் பண்றதுக்கோசனம்னா அத சொல்றது அது. ஏன்னா பிரயோஜனாந்தராபாவா பிரயோஜனாபாவாசன் இருக்குது, வேற பிரயோஜனம் இல்ல, வேற பிரயோஜனம் இல்ல, உபாசனன்ற ஒரு பிரயோஜனம் தான் இங்க முக்கியம், வேற எந்த பிரயோஜனமும் இங்க இல்ல. அதனால பிரயோஜனாந்தராபாவா அத சொல்ற, ஏன்னா எப்படி சூத்திரகாரர் பிரயோஜனாபாவாத்துன்னு சொல்லிட்டார், பிரயோஜனமே இல்லாம வெறும சொல்றேன்னு அர்த்தம் வந்துடும் அதுக்கு, அது சொல்லக்கூடாது. அதனால சுவாமி எம்பெருமானார் என்ன பண்ற, பிரயோஜனாந்தராபாவாத் அப்படின்னு போட்டார், பிரயோஜனமே இல்லைன்னாக்க அப்போ தேவையில்லாம எதுக்கு அப்புறம் சொல்றதுன்னு கேள்வி வந்துடும். அதனால வேற பிரயோஜனம் இல்லை, உபாசனத்தை தவிர்த்து வேற பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதனால பிரயோஜனாந்தரா பாவா, வேற பிரயோஜனம் இல்லாததுனால உபாசனம் மட்டுமே பிரயோஜனம் அப்படின்னு அர்த்தம். அது இங்க சொல்ற பிரம்மவிதா ஆத்மோதி பரம், இது பிரம்மவிதா ஆப்னோதி, பிரம்மத்தை அறிந்து கொண்டவன் உபாசித்தவன் பரம் ஆப்னோதி, ரொம்ப உகந்த கதி அடைவான், நிபர்மானியே அடைஞ்சிருவான்னு சொல்றது. இது வேதிதவியதையா உபதிஷ்டம், பிரம்ம வேதிதவியதையா உபாசிக்கப்பட வேண்டியதாக உபதிஷ்டம் பிரம்ம, உபதேசிக்கப்பட்ட பிரம்மமானது ஆனந்தமயம், அது ஆனந்தமயமா இருக்குது. வெறும் ஆனந்தம்னாக்க நாம கூட தான் அல்ப சந்தோஷம் எல்லாம் அனுபவிக்கிறோம், அல்ப சந்தோஷங்கள் நமக்கெல்லாம் இருக்கும், அதுவே பெரிய ஆனந்தமா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், எனக்கு சொர்க்கபோகம் இனி கிடைச்சது அப்படின்ட்டோம். இப்போ அதே வந்து காஞ்சிபுரத்துலதான் இருக்கேன், தேவப்பிரமால போய் சேவிச்சுட்டு வந்தோம். இப்போ ஆண்டாள் நேத்தி திருக்கல்யாண உத்தம் ஆச்சு, போகி கல்யாணம், இன்னைக்கு ஊர்கோளம், யார் அழகுன்னு அங்க தெரியல. அந்த ஆனந்த சமம் வருமா? பெருமாளை சேவிச்சு தேவப்பிரமால பக்கத்துல ஸ்ரீதேவித்தாயா, இன்னொரு பக்கம் போதேவித்தாயா, இங்க அவருடைய அவதாரமான ஆண்டாள் அண்ணன் வலது பக்கத்துல அழகா இருக்க ஆண்டாள், அதுவும் இவ்வளவு பெருசா திரும்பும் கல்யம் அடகள திரும்பும் கல்யம் அத்தை சாத்தின்னு அப்படி பிரகாசிக்கிறார். அதுவும் பொதுவாவே காஞ்சிபுரம் சாத்துப்படினாக்கா எல்லாருக்குமே பிடிக்கும், பின்னழகும் மின்னழகும், மின்னழகுன்னா எல்லா ஊர்லயும் சேவிக்கலாம், பின்னழகு சேவிக்கணும்னாக்கா காஞ்சிபுரத்துல தான் வரணும், அது பெருமாளாகட்டும் தாயாராகட்டும் ஒரு கொண்டை சேர்த்துப்பா, அத மாதிரி சாத்துப்படி பண்ணுவா, பின்னல் இருக்கும் புஷ்பத்து நாள் இது பண்ணுவா, அது பெருமாளுக்கும் உண்டு தாயாருக்கும் உண்டு, அவ்வளவு அற்புதமா இருக்கும். சேவிக்க சேவிக்க கண்ண ஜனம், அப்பதான் சந்தியாவம் பண்ணிட்டு வந்திருக்கேன், சந்தியாவம் பண்ணிட்டு வந்தேன், இது பண்ணிட்டா திருச்சநவதி பெருமாள் பொறுப்பாடு ஆயிடுச்சு, இவ ஏதோ பழம் எடுத்துன்னு இருந்தா அங்க தேசிகனுக்கு மரியாதை ஆகும், தேசிகன் மரியாதை ஆச்சு பழத்தை சமர்ப்பிப்பார், நிறைய பேர் ஏதோ கொடுப்பா, இவன் ஏதோ பழம் எல்லாம் கொடுத்தா ஆப்பிள் பழம் கொய்யாபழம் அதெல்லாம் சமர்ப்பிச்ச நல்லா ஆர்த்தி ஆச்சு, ஆர்த்தி ஆச்சு என்ன அழகா இருக்க, என்ன ஆனந்தம், இந்த ஆனந்தம் எனக்கு மனசுல அப்படி ஒரு சந்தோஷம். நீங்க மகர சங்கராந்தி உத்தராயண புண்ணியகாலம் நிறைய பாவம் பண்றோம், அப்படி இருக்கச்ச அதனால நிறைய துக்கத்தை அனுபவிக்கிறோம், ஆனா இந்த பெருமாளை சேவிக்க போனோம் ஐயோ, அந்த கோயில் உள்ள போனதே ஆனந்தமா இருந்தது, ஒரே கும்பல் தாயார் செஞ்சு போலாமான்னா நான் வரலன்னு விட்டேன், இந்த கும்பல்ல என்னால இடிச்சு விடுவா நான் வரலம்மா அப்படின்ட்டு, இவன் வண்டி ஏதோ துவரபாளைய சேவிச்சு பண்ணிட்டேன் அப்படின்னாவோ, அடியான் மாத்திரம் இங்க பெருமாளையின் தாயாரையும் அப்படி சேவிச்சோம், பின்னாடி பரம வைதிகமா வேத கோஷ்டி, அற்புதமான கோஷ்டி, வேதம் வெள்ளார் குலை கொண்டு இன்னொருத்திரமான சிறப்பாதம் பணிந்து அப்படிங்கிறார் நம்மாழ்வார், அந்த வேத கோஷ்டியும் சேவிச்சோம், தேவப்பெருமா உபயநாச்சிமாரோட சேவிக்கிறோம், பக்கத்துல இவோ ஆண்டாள் நிஜமா துடி கொடுத்த நாச்சியார், அது அப்படி ஒரு ஆனந்த அனுபவம் அவளை சேவிக்கிட்டு, என்ன கம்பீரமா என்ன அழகா இருக்கா, ஒரு கட்டத்துல பார்த்தாக்க பெருமாளை காட்டில் கொஞ்சம் ஹைட்டா இருப்பா அப்படி இருக்கவோ, அந்த மாதிரி கம்பீரமா நிக்கிறாரு ஆண்டாளுக்கே ஒரு காம்பீரியம், ஸ்ரீதேவிக்கோ பூதேவிக்கோ அப்படி நிக்க தெரியல, அதே ஆண்டாளுக்கு அந்த மாதிரி நிக்கிறார், இது வல்லவோ சொர்க்க போகம், இதுதான் ஆனந்தம். அரியன் சாதாரண ஒரு கர்ம விஷயம் அல்லாடின் இருக்கும், அந்த அல்லாட்டத்துல கூட இந்த பெருமாளை சேவிக்கிற சமயத்துல இப்படி ஒரு ஆனந்தம் வந்தது பாருங்கோ, இதை உங்களுக்கோசம் நான் வந்து விஞ்ஞாபிக்கிறேன், ஏன் விஞ்ஞாபிக்கிறேன்னாக்க இந்த ஆனந்தம் எவ்வளவு வசந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குதான், இது வந்து சாதாரண மனுஷியாலால வெறும் ஆனந்தத்தை தெரிஞ்சுக்க முடியாது, நம்மளால வெறும் சுரூபத்தை எப்படி நம்மளால தெரிஞ்சுக்க முடியும், அதே பெருமாளை சேவிச்சோம்னு வச்சுக்கோங்க, பெருமாள் திருமேனியையும் பெருமாளுடைய சாத்துப்பிடியையும் அத மாதிரி தாயார் சாத்துப்பிடியையும் அதெல்லாம் சேவிச்சோம்னாக்க எவ்வளவு ஆனந்தமா இருக்கும், இந்த ஆனந்தம் பெருமாளுடைய திருமேனி சாத்துப்பிடி அதுலதான் வந்தது, பெருமாளுடைய திவ்யாத்ம சுரூபத்தையே ஒருத்தன் அறிந்து கொண்டு விட்டால் அவனுக்கு எப்படி வரும் ஆனந்தம், என்னமான நிரதிசயமான ஆச்சரியமான திவ்யாத்ம சுரூபத்தோட ஆனந்தத்தை யாராலையுமே சொல்ல முடியாது, அப்படி எழுந்தோடு இருக்கார் பெருமாள், அந்த திருக்கல்யாண குணங்களையோ அந்த சுரூபத்தையோ யாரால அறிய முடியும், அப்படிப்பட்ட பெருமாளை தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்றதுன்னாக்க இந்த மாதிரி உருவகப்படுத்தினாதான் மனசுல ஏறும், அதுக்கோசரம் இங்க சொல்றது வேதிதவியதையா உபதிஷ்டம் பிரம்ம ஆனந்தமயம், ஆனந்தமயமா இருக்குது, அந்த ஆனந்தம் எப்படி பிரியமா இருக்கு மோதமா இருக்கு பிரமோதமா இருக்குது, இத விபஜ்ய இத பிரிச்சு சிறப்பக்ஷாதித்வேன ரூபயித்வா, இந்த பிரியன்றதுதான் சிறப்பா இருக்கு, மோதம் தான் வலது கை வலது இறக்க, எது இடதிறக்க இந்த மாதிரி ரூபயுக்தா ரூபணம் பண்றது உருவகப்படுத்துறது அப்படி பண்ணாக்க புத்தோ ஆரோப்பியதே புத்தியில மனசுல ஞானத்துல நல்லா ஆரோபிக்க வைக்கிறது மனசுல ஸ்திரமா நின்றுடுறது இது நின்றுட்டாக்கா நம்ம நினைச்சுட்டே இருப்போம் பிரமாவனுடைய பிரியமானது சிறதா இருக்கு இப்படி ரொம்ப பிரமாணம் சேவிச்சிருந்தோம் இன்னைக்கு ராத்திரி புறப்பாடு 9:30 மேல பெருமாள் முத்திரம் தான் எழுவர் ஏன்னாக்க வேட்டைக்கு எழுற பரிவேட்டைக்கு எழுறதுனால தீவிரம் பரிவேட்டை அதுக்கு எழுறதுனால பெருமாள் முத்திரம் தான் பிராட்டி எல்லாம் போக முடியாது அதனால பிராட்டியினுடைய ஸ்ரீசராரி இளவன் போயிடுவார் ஸ்ரீசராரி இளவன்ட்டு அந்த மேனாப்பள்ளக்குன்னு சொல்லுவா அதுல எழுந்தருள் பண்ணு போயிடுறார் இன்னைக்கு ராத்திரி கிளம்பிட்டா நாளைக்கு கணும் நாளைக்கு காஞ்சிபுரத்து யாரா வாங்கும் வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல அனுபவசாலிகளா இருந்தாக்கா ஊரே சோபிக்காது ஊரே சோபிக்காது ஏன்னா ஒரு ஆத்துல எஜமான உண்டி இருந்தாலும் நல்லா இருக்காது எஜமானி உண்டி இருந்தாலும் நல்லா இருக்காது அவ ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தாதான் அழகு அப்பதான் ஆமை கலகலகலான்னு இருக்கும் அவ சிரிச்சு பேசிட்டு இருந்தாலும் சரி சண்டை போட்டு இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் ஆமே கலகலகலான்னு இருக்கிறதுனாக்கா ஒரு தம்பதிகள் ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாதான் இருக்கும் இங்க தேவபெருமான் கிளம்பி போயிருக்காரோ இல்லையோ உபயநாச்சமார விட்டு போயிருந்தாரோட ஊரே சோபிக்காது இத இந்த ஊரே சோபிக்காதுன்றது திருமணி ஆழ்வார் யதார்த்தகாரி பெருமாள் ஆச்சின் போயிடுறாரு பாருங்க கணிகண்ணன் போகின்றான்னுட்டு பாய சுருட்டின் வா அப்படின்னு விட்டார் ஐஸ்வர்யமே போயிடுச்சுன்னு சொன்னா ராஜா அழுதான் போய் அதை நேரம் அனுபவிக்கலாம் நாளைக்கு ஏன்னா தேவப்பெருமாள் இல்லாத ஊர் ஊராது அதுவும் உத்தவமூர்த்தி இல்லாத ஊர் ஊரே இல்லை அவ்வளவு காம்பீரியம் அவ்வளவு அழகு அவ்வளவு சோபை இதுலயும் நம்ம லௌகிக விஷயம் சொன்னோம் ஒரு தம்பதினுட்டு சாதாரண தம்பதியே ஆத்துல ரெண்டு பேரும் சேர்ந்திருந்தாதான் அழகுனாக்க திவ்ய தம்பதிகள் சரண்ய தம்பதிகள் சேஷி தம்பதிகள் அனன் சாய்ப்பர் திவ்ய தம்பதி அப்படின்னா தத்துவத்தை சொல்றது சரண்ய தம்பதினாக்க உபாயத்தை சொல்றது தத்துவம் ஹிதம் சேஷி தம்பதினாக்க உபாயத்தை பரம புருஷார்த்தத்தை சொல்றது அப்படின்னு சாதிப்பார் அந்த காலத்துல ஆண்டவன் சதாபிஷேகம் நடந்தப்போ 2015 அடியனை வந்து ஏதோ எழுத சொன்னான் அந்த மலர்ல அடியன் எழுதினேன் தம்பதி ஜெகதாம்பதி அப்படின்னு சொல்லிட்டு இது ஆண்டவன் சாட்சிதான் இது ஆண்டவன் சாட்சிதான் அப்படி எழுதியிருக்காங்க அதனால இப்படி இருக்கக்கூடிய இவா ஒன்னா சேர்ந்திருந்தாலும் சோபிக்கும் அதனால இந்த மாதிரி ஒரு ரூபகம் பண்ணினாதான் மனசுல நல்லா பதியும் அதுக்கோசரம் விஞ்ஞாபிச்சுன்னது அதனால விபத்திய சிறப்பக்ஷாதித்வேன உபயித்வா புத்தவ் ஆரோப்பியதே புத்தியில ஆரோபிக்கப்படுகிறது ஏற்றப்படுகிறது அப்படி ஏற்றினால்தான் நமக்கு மனசுல பதியும் உபாசிக்க முடியும் அதனால ஆத்தியானாய பிரயோஜனாபாவா அப்படின்னு இந்த சூத்திரத்தினுடைய தாத்பரியம் அஸ்த திருபரம்பராயே நமஹா.